ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று வரைக்கும் நான்கு பாசுரங்கள் அடைக்கல பத்தில் பார்த்தோம். முதல்ல ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்வம், பிரபத்திக்கு யார் யார் அதிகாரிகள், பிரபத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் நாலு பாசுரத்தில் நமக்கு ரத்னமாக சாய்ச்சிருக்கார். அடுத்த பாசுரத்தில் பிரபத்தியின் ஐந்து அங்கங்கள் அதை சாய்க்கிறார். இப்ப பாசுரத்தை பார்ப்போம். உகக்கும் அவயுகந்து உகவாதனைத்து மொழிந்து உறவுகுடம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன் அவரித்து சகத்துள்ளொரு புகழில்லா தவமதியன் மதில் காட்சி நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. நல்லடைக்கலமாய் அடைந்தேனன்ட்டு பாசுரம் முடியறது. யாரை அடைந்தார்னா நாதனை அடைந்தேர். எந்த நாதனை? கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேன்னு சாதிச்சார். மதில் கட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்த வரத பிரபோவை நான் நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு சாய்கிறார். அதாவது இந்த பிரபத்தியின் அங்கம், ஐந்து விதமான அங்கங்கள் ஒரு பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு இருக்கீங்க. இது என்னென்ன அங்கம்னு சுவாமி இங்க ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார் நமக்கு. முதல் அங்கமானது ஆணுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சாதிச்சார். ஆணுகூல்ய சங்கல்பம் அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு எப்பயுமே அனுகுணமாகவும் ஆணுகூல்யமாகவுமே இருத்தல், பெருமாளுக்கு உகந்த கைங்கரியங்களை பண்ணுதல். அதாவது உன் அருளுக்கு இனிதான நிலை உகாந்தேன். அங்க சாதிச்சார் முதல் வரியில உகக்கும் அவை உகாந்து. உன் திருவுள்ளத்துக்கு எது உகக்குமோ அவையே அடியேன உகந்து அதையே பின்பற்றுறேன். அதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம். பெருமாளுக்கு எப்போ ஒரு அவருடைய பகவன் நிகிரகம், நிகிரகம்னா பெருமாளுக்கு ஒரு கோபம் வரும். எப்போம்னா சாஸ்திரத்தை மீறி வேதத்தை மீறி பெருமாள் நியமிச்ச ஒரு காரியத்தை நம்ம பண்ணாம போனாக்கா பெருமாளுக்கு கோபம் வரும். அது எப்போன்னு கேட்டாக்கா சாஸ்திரம் வந்து சந்தியாவதனம் பண்ணு, தர்ப்பணாதிகள் பண்ணு, வேதத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது, யஜ்யாகங்கள் எங்க நடக்கிறதோ அங்க கோட்டியில் அன்வயி அப்படின்னு நம்ம சொல்றது. இது பெருமாள் நியமிச்ச சங்கரியாதிகள். இதுல நம்ம அன்வயிக்கும் போது ஒரு சந்தியாவதனம் பண்ணி பகவான் காரிதவான்னு சொல்லி முடிக்கிறோம். உன் பிரீதிக்காக அடி பண்றேன்னு சொல்லி ஒரு கர்மாவை பண்றோம். அப்போ பெருமாளுடைய திருவுள்ளமானது பூரிப்படைகிறது. இதுதான் பெருமாளுக்கு நாம் பண்ணக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பம். விபீஷணன் ராவணிடத்தில் சொல்றான், அப்பா இவன் ஹனுமன் ராம தூதனா வந்திருக்கான், நீ வந்து தூதனை தண்டிக்கிறோன்னு சொல்ற, ஆனா அவர் தூதனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இது க்ஷத்ரிய தர்மமும் இல்லை, நீ அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான்ப்பா, அண்ணா இது தப்பு, அனுமனை நீ தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமார காப்பாத்துற. அதாவது பெருமாளுக்கு கங்கிரியம் பண்ண வந்த பரம பக்தனை தன் தமையன் பெரிய ராஜா ராட்சசனா இருந்தாலும் அவனிட்டேருந்து இந்த பெரிய பக்திய காப்பாத்தி கொடுத்தானே விபீஷண ஆழ்வான். இதுவே ஒரு பாகவதனுக்கு பண்ண கைங்கரியம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாகவதன், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறோன்னு ஒரு கைங்கரியத்தை ஆரம்பிச்சிருக்கிற பாகவதன், அப்பேற்பட்ட பரம பாகவதரான அனுமனை இந்த கொடிய ராவணிடத்திலேருந்து அவனுடைய அவனுக்கு தண்டனை கொடுக்காம இந்த காப்பாத்தினார் இல்லையா விபீஷண ஆழ்வான். இதுதான் பெருமாளுக்கு இந்த விபீஷண ஆழ்வான் பண்ண ஆணுகூல்ய சங்கல்பம். இப்படி ஒவ்வொருத்தரும் பெருமாளுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். அவன் திருவள்ளபத்திர கங்கிரத்தையே நாம் செய்ய வேண்டும். எந்த கங்கிரமாயினும் பெருமாள் ஏற்றுவான். என் கோயில் கடை புகைன்னு சொன்னான், சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாட்சி கோயிலை பெருக்கிறது கூட பெரிய கைங்கரியம். இப்படி அவன் திருவுள்ள முகக்கும் ஒரு கங்கிரத்தை நாம் பண்ணும்போது அவன்கிட்ட நம்ம போறோம், அவன்கிட்ட நம்ம போறோம். இவன் ஒரு பாகவதனுக்கு பண்ண கங்கிரியமானது எப்படி விபீஷண ஆழ்வான், இந்த ஹனுமனுக்கு பண்ண கங்கிரமானது பெருமாள் கிட்ட அவனை கூட்டின்னு போச்சு. பெருமாளை நோக்கி விபீஷணாழ்வான் வந்து பெரிய லங்காதிபதியானான். இதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம். அடுத்தது இரண்டாவது அங்கத்தை சாய்கிற சுவாமி தேசிகன், உகவாது அனைத்து மொழிந்து, எதை எதை செய்யக்கூடாதோ அதை எதை செய்ய மாட்டேன். இதுக்கு பெயர் பிராதிகூல்ய வர்ஜனம். முதல்ல நமக்கு சம்சார பந்தமே பெருமாள் கிட்ட போறதுக்கு ஒரு பெரிய நிர்பந்தமா இருக்கு இந்த சாகரத்துல. அதாவது சம்சார பந்தம்னா உடனே தன்னுடைய மனைவியை மக்களையும் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மள் அவ பேர்ல அதிகமான பிரீதி, அந்த பிரீதியை கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் குறைச்சுட்டே வரணும். குறைச்சின் வர வர இந்த மனசானது பெருமாள் திருவடியை நோக்கி போகும். இதுதான் பிராதிகூல்ய வர்ஜனம். அதாவது சம்சார பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வந்தாதான் பகவத் பக்தி நிறைய ஏற்படும். பகவத் பக்தி ஏற்பட்டா பகவத் கைங்கரியம் கிடைக்கும். பகவத் கைங்கரியம் ஆச்சுன்னா அதன் மூலமா அதன் அனுகிரக விசேஷத்தின ஆச்சாரிய கைங்கரியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாகவத கைங்கரியம் கிடைக்கும். இப்படி வழி வழியா ஒரு கைங்கரியமே நமக்கு கிடைக்கும் போது இந்த சம்சார பந்தமானது அவன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணாது இருக்கிறதுக்கு ஒரு ஹேத்து பண்றது. அந்த ஹேத்து அவன் தள்ளி வைக்கிறது தான் பிராதிகூல்ய வர்ஜனம். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், மாறி மாறி பலவீரப்பம் பிறந்து அடி அடைந்து உள்ளம் தேறின்னு சொல்றா. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எண்ணமே இல்லை எனக்கு. அந்த பிழையிலேந்து பிழை பண்ணிட்டுலயே என்னை நீ காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு பெருமாள்கிட்ட இவ கைங்கரியத்துக்கு உண்டான பிராதிகூல்யங்கள் எல்லாம் தள்ளி வைக்கிறதா வர்ஜனம்னு பேரு. அது வேண்டாம் எனக்கு, இந்த சம்சார பந்தத்திலே கொஞ்சம் பிரீத்தியை நான் குறைச்சுக்கிறேன், பெருமாளை நோக்கி பயணப்படுறேன்னு நினைச்சுக்கிறது தான் பிராதிகூல்ய வர்ஜனம். இதுல இன்னொன்னு இந்த பாகவதால் இருக்காளே, அவள்கிட்ட அபச்சாரப்படாமல் இருந்தாலும் இதுவும் பிராதிகூல்ய வர்ஜனம். இந்த அபச்சாரப்பட்டுட்டா அது பிராதிகூல்ய பிராதிகூல்ய நமக்களுடைய பெருமாளுக்கு ஆணுக்குள்ள சங்கல்பத்துக்கு ஆப்போசிட் ஆயிடும். அது ஒருத்தர கூரத்தாழ்வானுக்கு திருக்கண்கள் சோழராஜாவால் பிடுங்கப்பட்டது. சீபாஷிகார திருப்பி சோழராஜா கிருமிகண்ட சோழன் ஆண்ட பிறகு கூரத்தாழ்வான பார்க்கிறார். அப்பே ஆழ்வான், இப்படி பரம பாகவதராயும் ஆச்சாரிய பக்தி உள்ளவராயும் வரத பிரபோமேலே பரம பக்தி உள்ளவராயிருக்கும் உமக்கு எப்படி சுவாமி இந்த திருக்கண்கள் பறிபோனதுன்னு கேட்கிறார் பாஷிகாரர். அதுக்கு கூரத்தாழ்வான் ஆச்சாரியனுக்கு திருப்பி பதில் சாதிக்கிற உத்தரம் சாதிக்கிறார், அடியேன் யாதேனும் ஒரு நாள் யாரேனும் ஒரு வைஷ்ணவருடைய நெற்றியில் உள்ள திருமண் கோடுகள் கோணலாக இருந்திருக்கும் என்று என் மனசு நினைந்திருக்கும், அதன் அந்த அந்த பாகவத அபச்சாரமே எனக்கு கண்கள் போச்சு அப்படின்னார். அப்படின்னா இந்த பாகவத அபச்சாரத்தினுடைய டென்சிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த டீப்னஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாமிக்கு வேஷ்டி பஞ்சகட்ட கட்டியா சரியா கட்டிக்க தெரியல, அந்த சுவாமி திருமண் கோணலாயிட்டு இருக்கார், இப்படியெல்லாம் ஒருத்தரை பத்தி நம்ம வந்து அவள் கிட்ட ஒரு மிஸ்டேக்க நம்ம பேசும்போது இது வந்து அபச்சார கோட்டிகளை கொண்டு இந்த ஜீவனை சேர்க்கறது. அதனாலே இப்படி கூரத்தாழ்வான் போன்ற பகுதிகளுக்கே ஒரு அபச்சாரம் ஏற்பட்டு அவளுக்கு திருக்கங்கள் பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டதுன்னா நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த 2019 நம்ம இருக்கோம், நம்ம நித்திய நித்தியம் எவ்வளவு அபச்சாரப்படுறோம் பாகவதால்கிட்ட நம்ம பார்க்கணும். இதுதான் இதெல்லாம் செய்யாம இருந்தாலே இதெல்லாம் பிராதிகூல்யங்கள், நம்ம பெருமாள் கிட்ட போட்டு இதெல்லாம் பிராதிகூல்யங்கள், இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாலே பெருமாள் நம்ம அனுகூல்யமா பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அதனாலே சுவாமி சாதிச்சது முதல்ல அனுகூல்ய சங்கல்பம், அதாவது உன் அருளுக்கு இனிதான் நிலை உகந்தேன்னு சாதிச்சார். அடுத்தது பிராதிகூல்ய வர்ஜனம், நெடுங்காலம் பிழை செய்து நிலைகடிந்தேன்னு சொல்லிட்டு உகவாது அனைத்தும் ஒழிந்து அப்படின்னு இந்த பிராதிகூல்ய வர்ஜனத்தை தள்ளி வச்சார். அடுத்ததாவது மூணாவதா சொன்னது என்னன்னு கேட்டாக மகாவிஸ்வாசம்னு சாதிச்சார். மகாவிஸ்வாசம் அப்படின்னா நம்ம பெருமாளுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணிட்டோம் ஆச்சாரிய முக்கேன, இந்த ஜீவனை பெருமாள் எப்படி காப்பாத்துவான், இதெல்லாம் உண்மையா சுவாமி, என் ஆச்சாரியன் சொன்னார், எங்க தாத்தா சொன்னார், ஏய் ஆண்டவன் சுவாமி கிட்ட போ, ஸ்ரீமத் ஹரிசிங் கிட்ட போடா, வா சரணாகதி பண்ணி வைப்பா, பரநியாசம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லுவா. அவ போய் நிற்பான், நின்று இவாள் ஆச்சாரியன் என்ன பண்ணனு உனக்கு தெரியாது. இருந்தாலும் பெருமாள் அந்த ஆச்சாரியன் சொன்ன வாக்குக்காக இந்த ஜீவனை தன் திருவடிகளே அந்திய தசையிலே வந்து பெருமாள் கொண்டு சேர்த்துக்கிறான் அந்த இடத்துல. அப்படி பெருமாள் இவாளை கொண்டு போய் சேர்க்கும் போது இவாளுக்கு ஒரு வந்து இவா பெருமாள் நம்ம காப்பாற்றுவானான்னு ஒரு விசுவாசம் இல்லாத தன்மை ஏற்படுறது. பெருமாள் நம்மளை நிச்சயம் ரட்சிப்பான் என்ற இந்த விசுவாசம் இருக்கு, அதுக்கு பெயர்தான் மகாவிஸ்வாசம். அதாவது உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டுன்னு சாச்சார் சுவாமி. அதாவது நீதான் எனக்கு சரண் கிடைக்கணும், நீ என்ன காப்பாத்துவப்பா, நீதான் என்ன காப்பாத்துவ, என்ன இந்த ஜீவாத்மாவை அழியாத வானில் வைக்கிறதுக்கும் நீதான் அனுகிரகம் பண்ணணும், நீ எப்படியும் எனக்கு அனுகிரகம் பண்ணுவேன்ட்டு பெருமாள்கிட்ட, எப்பயும் பெருமாள் என்ன காப்பாத்துவான்னு பெரிய நம்பிக்கையோடு இந்த தேகம் அழியும் வரைக்கும் எந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் காத்துட்டு இருக்கானோ அதற்கு பெயர் மகாவிஸ்வாசம். அதாவது நம்மாழ்வார் சாதிச்சர், மக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்றியே. இந்த வைகுந்தத்தை போய் நான் சேவிச்சு உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணதுக்கு என் ஆச்சார கோட்டி ஆச்சார கோட்டியிலே அடியேனும் கூட இருந்து உனக்கு கைங்கரியம் எப்ப பண்ண போறேன், அழியாத வானில் என்னை எப்ப கொண்டு வைக்க போறப்பா, மாக வைகுந்தம்னு சாதிச்ச வைகுந்தம்னு சாதிக்கல மாக வைகுந்தம்னு சாதிச்சார் ஆழ்வார். எப்ப நான் காணப்போறேன்ட்டு ஒருத்தன் இந்த பெருமாள் என்னை ரட்சிப்பான், அவன் திருவடிகளுக்கு என்னை கைங்கரியம் பண்ண கூட்டுண்டு போவான்னு ஒருத்தன் எப்படி விசுவாசத்தோடு இருக்கானோ அதற்கு பெயர் மகாவிஸ்வாசம்னு செய்து வந்து மூணாவது அங்கமா சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். அதாவது துணிவு பெற உணர்ந்து இவன் ஜன்னை காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னை நிச்சயம் காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னையும் கைவிடாமல் நிச்சயம் காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னை ஒரு கால நிச்சயம் கைவிடாமல் காப்பான் என்ற மனசு துணிவு இருக்கு, அந்த துணிவுக்கு பெயர்தான் மகாவிஸ்வாசம்னு இங்க சாதிக்கிறா பெரியவா அந்த இடத்துல. அடுத்தது இந்த ஆத்மாவை ரட்சிக்கணும். இது எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு வஸ்துவை, இந்த ஆத்மா என்ற வஸ்துக்கு ஒருத்தரை ரட்சகனாக நாம் வரிக்க வேண்டும், அதற்கு பெயர் தான் கோத்ருத்ர வரணம்னு பேரு. ஒரு சமயம் அடுத்த பதியில கண்டினியூ பண்றாடிய தாசன். இப்போ நம்ம அஞ்சாவது பாசனம் பார்த்துட்டு இருக்கோம், நாலாவது பிரபத்தியின் அங்கமான கோத்ருத்ர வரணம். இந்த கோத்ருத்த வரணம்னு சொல்றாளே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு பெருமாளை ரட்சகனாக வரித்தல். ஏன்னா இந்த ஆத்மா பெருமாளுடையது, அவங்ககிட்ட திருப்பி சேர்க்கணும், நம்மளே எடுத்துன்னு போயிடக்கூடாது, இதை எடுத்துன்னு நம்மளால போக முடியாது. சொன்னார், எனக்கு யான் உரியேன் என்னும் அப்படின்னு சாச்சிய சுவாமி தேசிகன். இது எனக்கு உரியது இல்லை, உன்னுடைய வஸ்து, அதனால இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட நாம சமர்ப்பிக்கணும். எப்படி சமர்ப்பிக்க முடியும்னா, இது ஒரு காபந்து பண்ணணுமே, இதுக்கு ஒரு கட்டு காவல் போடணும் இல்லையா, இந்த கட்டு காவலுக்கு யாரு ரட்சகன் அப்படின்னு கேட்டாக்கா பெருமாள் தான் ரட்சகனா இருக்கான். இந்த ஆத்மாவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருமாளை இந்த ஆத்மாவு ரட்சகனாக வரிக்க வேண்டும். அதாவது என்ன, ராகவம் சரணங்கதகான்னு வந்து காலில் விழுந்தான் விபீஷன் ஆழ்வான். ராவணம், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கறதுதான் ராகவம் சரணங்கதகா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல பெரிவா கையாள்றா. அதாவது இந்த உபாயஸ்தானத்தில் அமர்ந்து பெருமாள் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும், இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு உனக்கு ஒருவனுக்கே பரமசக்தி உள்ளது, எப்படி ரட்சணா வரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுது இந்த இடத்துல. நம்ம பாட்டில் ஒரு பெரிய மாணிக்க கட்டியோ இல்ல அடியினிடத்துல ஒரு கோடி ரூபாயோ கையில நான் பணம் வச்சுருக்கேன், ஒரு 15 தினங்கள் திவ்யதேச யாத்திரை போனேன்னு எண்ணம், பேங்க்ல போட முடியல, அதனாலே நான் ஒரு இந்த பணத்தை இல்ல அந்த ரத்தனத்தை ஒரு மூட்டையா கட்டி பக்கத்தாத்த மாமா கிட்ட கொண்டு கொடுத்து, அடியேன் 15 தினங்கள் நான் வெளியூர் போறேன், இந்த வஸ்துவை தேவர் காப்பாற்ற வேண்டும், நான் திரும்பி வந்த பிறகு எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த சுவாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம். இந்த ஒப்படைக்காரர் இல்லையா, இந்த வைரக்கட்டிக்கோ ரத்தன கல்லுக்கோ இல்ல இந்த 1 கோடி பணத்துக்கோ அந்த நம்ம தாத்து பகதாத்த இருக்கிற சுவாமியை வந்து ரட்சகனா காப்பாளனா வரிக்கிறமே, இதுக்கு பெயர் தான் கோத்ருத்ர வரணம்னு சாச்சா சுவாமி தேசிகன். அதாவது நம்மகிட்ட வஸ்துக்கு ஒரு காப்பாளரை நியமிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு, இது வந்து ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது, பெருமாள் தான் ரட்சிக்க போறான், இவன் பெருமாள் தான் ரட்சிப்பான் என்று நமக்கு சில பேர் சந்தேகம் இருக்கு, ரட்சிப்பானோ மாட்டானோ என்று சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை மகாவிஸ்வாசத்தில் தீர்த்துண்டோம், தீர்த்த பிறகு இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட நான் ஒப்படைச்சாகணும். அப்போ ஒப்படைக்கும் போது பெருமாள்கிட்ட இந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி இதுக்கு உம்மையே காப்பாளராக நியமிக்கிறேன், உம்மையே ரட்சகனாக வரிக்கிறேன், நீரே இதை காப்பாற்ற வேண்டும் சொன்னதால ராகவம் சரணங்கதகான் எப்படி விபீஷன் ஆழ்வான், உன்னுடைய சரணத்துக்கே நான் வந்து விழுந்தேன் சுவாமி, என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார் இல்லையா, இதற்கு பெயர்தான் கோப்திருத்ர வரணம். முதல்ல சொன்னது ஆனுகூல்ய சங்கல்பம், இரண்டாவது சாதிச்சது பிராதிகூல்ய வர்ஜனம், மூணாவது சாதிச்சது மகாவிஸ்வாசம். அதாவது இந்த மகாவிஸ்வாசமானது உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து அப்படின்ற பதத்தில் வந்தது. நாலாவதா சாதிக்கப்பட்ட கோபிருத்த வரணம் இருக்கே அது என்னன்னா வியன் காவல் என வரித்து, பெருமாளை இந்த ஜீவனை காப்பாற்றுவதற்கு ரக்ஷகனாக வரித்தலே கோபிருத்த வரணம்னு சாதிச்சார். அடுத்தது கார்பண்யம் அப்படின்னு அந்த விஷயத்தை சாதிக்கிறார் சுவாமி, அஞ்சாவது அங்கமா சாதிக்கிறார். இந்த கார்பண்யமானது எப்படி நிரூபணம் பண்றதுன்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தை சாதிக்கிறார். கார்பண்யம் என்பதுக்கு அர்த்தமானது ஆகிஞ்சன்யத்தின் அனுசந்தானம். இப்போ ஆகிஞ்சன்யம்னா என்னன்னு முதல் பாசுரத்தை அர்த்தத்துக்கு போகணும். முதல் பாசுரத்துக்கு என்ன ஆகிஞ்சன்யம்னா என்னன்னா அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை சொல்றது தான் ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யத்தின் அனுசந்தானம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, திருப்பி திருப்பி பெருமாளே நீதான் அனுகிரகம் பண்ணணும் திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருக்கானே, அதற்கு பெயர் அனுசந்தானம். இன்னும் சொல்ல போனா ஆகிஞ்சன்யத்தின் நீட்டல், எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இந்த ஜீவாத்மா முடிகிற வரைக்கும் நினைச்சுட்டே இருக்கிறது தான் அனுசந்தானம், அதுதான் காற்பண்யம். அடுத்தது நான் என்ற கர்வம் அழிய வேண்டும், எனக்கு யான் உரியேன் அல்லேன், இந்த வஸ்து ஒன்னடையது, நான் என்ற அகங்காரம் ஒழியனும். அதாவது தேரந்தூர் ஆண்டவர் அடிக்கடி சாதிப்பேராம், ஹேய் மம என்று சொல்லாதரா, மமன்னு சொன்னா உன்னுடைய உன் பேல அதாவது உன்னுடைய வார்த்தையிலிருந்து ஒரு அகங்காரம் துணிக்கிறது. பெருமாள் திருவடி நமக்கு பிராபியமானும்னாக்கா முதல்ல அகங்காரத்தை ஒழிக்கணும், அகங்காரத்தையும் முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்ட்டா நமகான்னு சொல்லுடா, நமகான்னு சொல்லு, அது பெருமாள்கிட்ட உன்னை கூட்டுன்னு போகும் அப்படின்னு தேரந்தூர் ஆண்டவன் சாதிப்பான்னு சொல்லிட்டு நாட்டேரி சுவாமி காலட்சேபம் சாதிக்கும் போது சாதிச்சார். அதாவது மமகாரம் ஒழிந்து நமஸ்காரம் பண்ணணும், சுலபமா சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அத மாதிரி அந்த கர்வம் ஒழியணும், நம்மளுத்த கர்வம் ஒழிஞ்சாதான் நாம் வேறுவருக்கு திருவடிக்கு ஆட்பட்டவன் என்ன நம்ம இடத்துல வரும். அப்பேற்பட்டதான எண்ணம் வரணும்னாக்கா நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கணும். அதாவது இவர் என்னை காப்பாற்ற மாட்டார், வேறொரு உபாயத்தை நான் நாடிப்போகிறேன் என்று சொல்லாம அடியேன் பெருமாள்கிட்ட பண்ண பிரவர்த்தியின் பலனாக ஆணுகூல் சங்கல்பம் பிராதிகூல் வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கோபிருத்த வர்ணம் சொன்னாலே இதெல்லாம் இருந்த காற்பெண்ணும் இருந்தா பெருமாள் என்னை ரட்சிப்பான், பிரபத்தி பண்ணா ரட்சிப்பான் என்ற திடமான நம்பிக்கையோடு வேறொரு உபாயத்தை தேடி போகாமல் இவன் என்னை காப்பாற்றுவான், அவன் ஒருவனே என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடே கடைசி வரைக்கும் எனக்கு ஆகிஞ்சன்யம் தான் சுவாமி இருக்கு நினைச்சுட்டே இருக்காளே, அதுதான் இந்த காற்பண்யம் சாய்க்கிறார். நம்மாழ்வாருக்கு ஆகிஞ்சன்யம் தான் இருக்குன்னு அவரே சாய்ச்சிருக்கார். அந்த மாதிரி அதாவது புகழந்தில்லா வடியேர் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு வேறொரு உபாயத்தை தேடி நான் போகப்படுறதில்லை, என்னை ரட்சிப்பதற்கு நீ ஒருவன் தான் காரணம், புகழ் ஒன்று இல்ல, வேறு ஒரு புகழ் எனக்கும் இல்லை, நான் புகுமிடம் வேறும் எங்கும் இல்லை உன் திருவடியை தவிர அப்படின்னு சொல்றதுதான் இந்த காற்பண்யம்னு இந்த சுவாமி நிர்வாகம் பண்றார். இது சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்த் ரகசத்திரிய சாரத்துல பரிகர விபவாதிகாரம்னு ஒரு அதிகாரத்துல ரொம்ப அழகா எடுக்கிறார். ஆணுகூல்யச்ச சங்கல்பகா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் சஷ்டதீதி விஸ்வாசோ கோப்திருத்த வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து இதனுடைய விவரங்கள் தான் சுவாமி இந்த பாசுரத்தை உகக்கும் அவை உகந்து அப்படின்னு சொன்னது ஆணுகூல்ய சங்கல்பம். உகவாது அனைத்து மொழிந்து அப்படின்ற ரெண்டு மூணு பதத்துக்கு பிராதிகூல்ய வர்ஜனம், உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து நம்மளுடைய பெருமாளுக்கு உள்ள உறவான எப்பவும் பிணைச்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி இந்த உறவே என்னை காப்பாற்றும் என்ன மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிறது தான் உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து. அப்படி இவன் காப்பாற்றுவான் என்ற விசுவாசம் பிறந்த பிறகு இந்த மகாவிசுவாசம் எப்படி வரும்னாக்கா, இது ஆச்சா சதாச்சாரிய கடாட்சத்தாலே சித்திக்கும்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத சாய்கிறார். சதாச்சாரிய கடாட்சம் அப்படின்னாக்கா நம்ம வம்சத்துடைய ஆச்சாரியன், அவளுடைய திருவையிலே பிரதிபக்தி இருக்கணும். அவ என்ன சொல்லித்தரா நமக்கு, எல்லாம் பெருமாள் ரட்சிப்பார். அடியேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கல, அடியேன் வீட்டு கடன் ஜாஸ்தி இருக்கு, எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துப்பாண்டா, அவனை பார்த்துக்கோ, அவன் திருவடியில் எல்லாத்தையும் கொட்டு, அவன் பார்த்துப்பான். மகாவிஸ்வாசத்தை இந்த சதாச்சாரியர்கள் நமக்கு சொல்லித்தரான். அவளை பார்த்து பார்த்து அவ திருவடியிலே அவ தனி அனுசந்தானத்தையும் பக்தி செலுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமாளுடைய பெருமாள் திருவடிகளில் மகாவிஸ்வாசம் ஏற்படுறது. இப்படியாக உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்தன் சாத்திய சுவாமி. அடுத்தது இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு யார் ரட்சகன் கேட்டா, அவன் தான் வியன் காவல் என வரித்து. அவன் ஒருவனே நமக்கு காவல்காரன், அவன் ஒருவனே நமக்கு வேலைக்காரன். இப்படி பெருமாளை ரட்சகனா வரித்தலே கோத்ருத்து வரணும். அடுத்ததாக காற்பண்யம் சாதிச்சார். சகத்தில் ஒரு புகழ் இல்லா தவமறியேன், வேறு ருபாயம் நானேனு உன் மாயவந்தறியேன்னு சாதிச்சார். இந்த மாதிரி வேறு ஒரு உபாயம் இல்லை இந்த லோகத்தில். சகத்தில், சகத்தில்னா ஜகம், ஜகம்னா லோகம். இந்த லோகத்தில் சரணாகதி அந்த உபாயத்தை தவிர உன் திருவடியை தவிர வேறு உபாயம் எனக்கு இல்லையே, தவம் அறியேன், வேறு எனக்கும் எதுவும் தெரியாது சுவாமியும் சுவாமி தேசிகன் சாய்க்கிறேர். அதனால எங்க வந்து விழுந்தேன்னா அதுதான் காற்பண்யம். எங்க வந்து விழுந்தேர், இந்த அஞ்சு விஷயம் எங்கிட்ட இருக்கு சுவாமி, அதனாலேயே நான் கதியற்று போய் நிற்கின்ற இடமானது எங்க இருக்குன்னா, மதுகச்சினக கருணநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. இந்த கச்சி நகர்ல வாசம் செய்கிறானே இந்த பெரிய பிராட்டியாரும் பிரானும் இருக்கானேப்பா, இந்த பெருந்தேவி தாயாரும் இந்த அத்திகிரிநாதனுடைய திருவடியே நான் அடைந்தேன். நகர் கருணைநாதன் சொன்னார், நகர்க்கு கருணைநாதன், நகர் கருணை அத்தி மதில் கட்சி நகர் அப்படி பதம் பிரிச்சுக்கணும். கருணைநாதன்னா கிருபா சமுத்திரம்னு அர்த்தம். நாதன் என்ன, தேவர்களுக்கெல்லாம் நாதன், தெய்வங்களுக்கெல்லாம் நாதன் அர்த்தம். அவனுடைய திருவடியை நல்லடைக்கலமாக அடைந்தேனே. இவனோ தானா வந்து உள்ள சுவாமி தேசிகன், இவன் என்ன ரட்சிப்பான், இவனுக்கு நான் அனுகூலனாயிருப்பேன், பிராதிகூல்யம் பிராதிகூல்யத்தை வஜனம் பண்ணிட்டேன், இவன் என்னை காப்பாற்றுவான் என் மகா விசுவாசத்தோடு இருக்கேன், அவனையே ரட்சகனாக வரித்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி என்ற அஞ்சு அங்கத்தோடே பண்ண பிரபத்தி இதுதான் நல்ல அடைக்கலமாய் அடைந்தேனேன்னு சொல்லி சுவாமி தேசிகனுங்க அற்புதமா இந்த அஞ்சாவது பாசனத்தை தலைக்கட்டறியன். ஆறாவது பாசனம் நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. அடைக்கலப்பத்துல நம்ம அஞ்சு பாசம் வரைக்கும் பார்த்திருக்கோம். நான்காவது பாசனத்துல பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லதுன்னு சாதித்த சுவாமி தேசிகன், அஞ்சாவது பாசனத்தில் பிரபத்தியின் ஐந்து அங்கங்களான ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், காற்பண்யம் அப்படின்னு சாதிச்சு ஷட்விதா சரணாகதின்னு கடைசியில் முடிக்கிறார். இப்போ இந்த ஆறாவது பாசனத்தில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பிரபத்தியின் நான்கு வகைகள், எந்தெந்த விதத்திலே நாம் பிரபத்தியை பெருமாளிடத்திலே அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சுவாமி சத்திருவுள்ள பத்திரங்க. இப்போ பாசுர அண்மயத்தை நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். அளவுடையார் அடைந்தார்க்கும் வதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவழிமாறவர் என்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள்வரதர் துவக்கிலன வைத்தேனே அப்படின்ற சுவாமி தேசிகன் இங்கே பிரபத்தியின் நான்கு வகையை சாதிக்கிறார். பிரபத்திக்கு மொத்தம் நான்கு வகைகள், அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை, இப்படின்னு நான்கு வகைப்படுத்துறா பிரபத்திய. இதுல பாசுரத்தில் பார்க்கும்போது அளவுடையார் அடைந்தார்க்கும் அப்படின்னு முதல் பதத்தை எடுக்கிறார் சுவாமி. அதாவது பிரபத்தியாகிய அங்கியையும் அதன் அங்கங்களையும், ஐந்து விதமான அங்கங்கள் சொல்லிட்டு அஞ்சாவது பாசுரத்தை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் தாமே அறிந்து கொண்டு, அதாவது ஒரு ஜீவாத்மாவே தான் அறிந்து கொண்டு பெருமாளை சரணடைதலே இந்த அளவுடையார் அடைந்தார்க்கு பதத்துக்கு அர்த்தம். அதாவது இதுதான் ஒருவரில் ஒரு பதத்தில் பெரிவா சாதிக்கிறார் சம்ஸ்கிருதத்தில். ஸ்வனிஷ்டை யாமே பெருமாளை நேரடியாக பிரவர்த்தி பண்ணுவது அப்படின்னு. ஆனா அதுக்கு நம்ம முக்கியமா சொல்ல தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா, பிரபத்திக்கு உண்டான ஐந்து அங்கங்கள் என்ன, அங்கியாகிய பிரபத்தி சரணாகதி என்ன அப்படின்னு நாம தள்ள தெளிவா சாஸ்திரத்தின் மூலமா தெரிஞ்சுண்டு, அதன் மூலமாய் அதிலே ஒரு நிஷ்டை ஏற்பட்டு, அந்த நிஷ்டையின் காரணமாக பெருமாளை நாம் ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்வனிஷ்டை. இது வந்து இந்த ஸ்வனிஷ்டை இப்போ பிரகிருதியில் இருக்க யாரும் பண்றது ரொம்ப துர்லபமா போயிடுது. நம்மாவராதிகளைப் போலே மனசை ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து ஒடுங்கி இருந்து பெருமாளே பரதத்துவம், இதுதான் பிரபத்திக்கு அங்கம், இதுதான் அங்கி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவா இப்ப லோகத்தில் இல்லை. அப்படி இருந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அதாவது நாள்தோறும் ஏக சிந்தையனாய் அப்படின்னர். நாள்தோறும் அதாவது நாகநிமிஷ நம்பிரான் சரணேசரன் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறன் சாய்ச்சார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் ஒரு மதி என்பர் அப்படின்னு சாதிச்சார். இதுல தேசிக பிரபந்தத்திலையும் தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்கும் போது ஒரு மதி அப்படின்னா பெருமாளே பரன் அப்படின்னு நம்ம சிந்தைய ஒருநிலைப்படுத்தி ஒரு மனதில நிஷ்டையோட நாம் பரதமணம் பண்ணுவதே அந்த ஸ்வனிஷ்டை. இப்போ அதுக்கு லோகத்திலே வந்து மனுஷா இல்லை. அதனாலே அடுத்த பிரபத்தியின் அங்கமான உக்தி நிஷ்டை நம்ம பார்க்கலாம் இப்போ. அதாவது அளவுடையார் அடைந்தார்க்கும் என்ற பதத்துக்கு சுவனிஷ்டையை சாதிச்சா பெரிய வாக்கியானமா, அடுத்தது உக்தி நிஷ்டை என்ற ஒரு நிஷ்டைக்கு அதன் உரையே கொண்டவர்க்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அதன் உரை அப்படின்னு அதன் உள்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிரபத்திக்கு அங்கமான ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்தத்துவ வர்ணம், கார்பண்யம் இதெல்லாம் சொல்றாள் இல்லையா, இந்த அஞ்சு அங்கமும் எனக்கு தெரியாது. இது அஞ்சு அங்கம் இருக்கு பிரபத்தியாக அங்கி இருக்கு என்ற ஞானமும் எனக்கு இல்லை. ஆனா நாம் பெருமாளிடத்திலே பிச்சை கேட்டு நின்றால் அவன் அனுகிரகம் பண்ணுவான் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு, அதுல எனக்கு பூர்ண பக்தியும் இருக்கு அப்படின்னு மனசில் லயிச்சுண்டு நம்மளுடைய வம்ச ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி சேவிச்சு பிரார்த்தனை பண்ணி நாம் பிரபத்தி அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்கும் போது அவ வந்து நமக்கு சில மந்திரங்கள் உபதேசம் பண்றா. இந்த பிரபத்தி சமயத்திலேயே பிரபத்தி மந்திரங்களை ஆச்சாரியன் சொல்ல சொல்ல யார் பிரபத்தி வந்து பண்ணிக்கிறோம், எந்த ஜீவாத்மா பண்ணிக்கிற, எந்த பக்தி எந்த பிரபன்னன் பண்ணிக்க போறானோ அவன் வந்து ஆச்சாரியன் சொல்ல சொல்ல இது அணு ஆவர்த்தியாய் அவரும் அதை உச்சாரணம் பண்ணணும். அந்த வாக்கியங்களை ஆச்சாரியமுக்கான மனசுல கிரகிச்சுண்டு உச்சாரணம் பண்ணணும். அப்போ வாக்கியங்களை தாம் உச்சரித்து எம்பெருமாண்டத்திலே ஆச்சாரியனோடே சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு நமக்கு பரத்தை சமர்ப்பித்தலே உக்தி நிஷ்டைன்னு பெரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கு. அப்படியே திருப்பி சொல்றேன், பிரபத்திக்கு ஆச்சாரியாளிட்ட பிரார்த்திக்கும் போது எனக்கு பிரபத்தியை பத்தி ஒன்னும் தெரியாது, ஞானம் இல்லை அடியேன், ஆனா பெருமாள் சர்வேஸ்வரன் என்ன காப்பாத்துவான் என்ற எண்ணம் மட்டும் அடி எனக்கு இருக்கு, அவன் திருவடியிலே பூர்ண பக்தியும் இருக்கு ஆச்சாரிய பக்தியும் இருக்கு, அதனால் இந்த ஆச்சாரியன் அடியனுக்கு பிரபத்தி பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்மளுடைய பிரார்த்தனையின் பேர்ல நம்முடைய ஆச்சாரியர் பெருமாளிடத்திலே அந்த பிரபத்தி மந்திரங்களை நம்மளை விசேஷித்து அனுசந்திக்கும் போது நாம அவர் சொல்லிக் கொடுத்த அந்த முக்கிய விஷயங்களை அணு உச்சாரணம் பண்ணி பெருமாளிடத்திலே இந்த ஆத்ம பரத்தை ஒப்படைக்கிறோம். இதுதான் உக்தி நிஷ்டைன்னு பெரிவா வச்சிருக்கார். இது உக்தி நிஷ்டை வந்து ஸ்ரீமத் அகோபிலமடத்தில்தான் அனுஷ்டானத்தில் இருக்கு. ஸ்ரீமத் முக்கூரஹரிசிங்கர், ஸ்ரீமத் வில்லுவலமஹரிசிங்கர் எல்லாம் இந்த பிரபத்தி பண்ணி வைக்கும் போது நமக்கு எப்படின்னா மந்திரங்களை தள்ள தெளிவாக கிட்ட உட்காந்து வச்சு சொல்லி திருப்பி சொல்ல வச்சு அவனுடைய அர்த்த விசேஷங்களையும் எம்பெருமான் இது ஜீவனுக்கு எப்படி ரொம்ப விசேஷித்து அனுகிரகம் பண்றான், அவனுக்கு நாம் எப்படி தஞ்சமாகிறோம், நாம் எப்படி அவனுக்கு கங்கீரியம் பண்ணணும், பிரபத்தி அனுஷ்டித்த பிறகு எம்பெருமானிடத்தில் எவ்வளவு பிரீதியா விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி வந்து அந்த ஐசிங்கர் ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுப்பான்னு அடியன் பார்த்திருக்கேன். ஸ்ரீமத் 46 மட்டம் ஐசிங்கர் பிரகிருதம் வர்த்தமான ஸ்ரீமத் ஐசிங்கரும் அதே வழியிலேயே தன் ஆச்சாரியன் வழியிலே உக்தி நிஷ்டையே எல்லாருக்கும் போதித்து அதன் மூலமாகவே ஒவ்வொரு சேதனைகளையும் பெருமானிடத்திலே கொண்டு சேர்ப்பிக்கிறார். இந்த ஒரு உக்தி நிஷ்டை என்ற மாதிரி ஸ்ரீமத் அகோபில மடத்திலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இந்தி பரிதம் வேற அங்கேயே ஃபாலோ பண்றாளுக்கு அடியனுக்கு விஷயம் தெரியல. அடுத்ததான மூன்றாவதான நிலை அந்த அது பிரபத்தியின் இன்னொரு வகை என்னன்னு கேட்டாக்கா ஆச்சாரிய நிஷ்டை. அதாவது வளவுரை தந்தவன் அருளே, அதன் உரையே கொண்டவர்க்கும் சொல்லி அந்த பதத்துக்கு உத்தி நிஷ்டையை சாதிச்சா பெரியவா. அடுத்தது ஆச்சார நிஷ்டை, அதான் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும். வெறும் தவத்தோர் அல்ல, ஆச்சாரர்கள் அத்தனை பேரும் மா தவத்தோர் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்திரங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஆச்சாரியர் எல்லா ரகசியார்த்தங்களையும் சம்பிரதாய ரகசியார்த்தங்களையும் தெரிஞ்சுண்டு ரொம்ப அவள்லாம் புண்ணியசாலிகள், தன்னுடைய ஆச்சாரத்திலே ரொம்ப காலசேபங்கள்லாம் பண்ணி வேதாந்த ஜானத்தை வளர்த்துண்டு பகவத் அனுகிரகத்தாலே ரொம்ப பிரகாசமா இருக்கா, ரொம்ப அதிபுத்திசாலியாயும் சம்பிரதாயத்திலே ஊத்தமுடையவர்களாயும் இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பரம பாவதர்களான ஆச்சாரியோத்தமர்கள் அவளை போய் நம் வம்சாவடி வந்த ஆச்சார்களை பிரார்த்தித்து அடியேன் எனக்காக பெருமாளிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணணும், என் ஆத்மவரத்தை அவன் சர்வேஸ்வரன் திருவடிகளே அடியன் ஒப்படைக்க வேண்டும் பிரார்த்தனை பண்றோம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்கா நமக்காக பெருமாளிடத்திலே அவரே பிரார்த்திக்கிறார். நம்ம என்ன பண்றோம், சங்கல்பம் சொல்லிக் கொடுக்கிறா, சங்கல்பம் சொல்லிக் கொடுத்த உடனே நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே ஆச்சார நிஷ்டை தான் அனுஷ்டானத்தில் இருக்கு இன்னைக்கு. அப்போ நமக்காக அவள் பெருமாளிடத்து கோத்திரம் திருநாமங்கள்லாம் சொல்லி இந்த ஜீவன் இந்த வம்சத்திலே பிறந்தவன் இந்த திருநாமத்தை உடையவன் தன்னுடைய ஆத்மவரத்தை தேவரிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கான் அடியேன், அவனுக்காக அடியேன் பிரார்த்தனை பண்றேன்ட்டு பரம கிருபையோடே பிரார்த்தனை பண்ணி பாதுகைகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய ஆத்மாவை பெருமாளிடத்தே சமர்ப்பிக்கிறார். எப்படின்னு கேட்டாக்கா இந்த ஜீவன் முடியும் போது அந்த சர்வேஸ்வரன் வந்து இந்த ஜீவனை கொண்டு கந்தமிலா பெருமமான கலங்கா பிரகர் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவநாசிரமத்தில் இந்த அனுஷ்டானம் இருக்கு. நாள் பாக்கம் போன்ற ஆச்சார புருஷர்கள்லாம் இந்த இதே ரீதியிலே பரதமூலம் பண்ணி வைக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்படி பார்க்க இந்த உக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை இது ஒரு க்ஷணமாதத்தில் நம்ம கிடைச்சி போறது. எங்கேயோ ஒருத்தன் ஃபோன் பண்றான் அடியே நான் வெளியூர்ல இருந்துட்டேன், நான் 3 நாள் லீவு கிடைச்சி வந்திருக்க அடியே நாளைக்கு காத்தால பிரபத்தி பண்ணிக்கணும்னு முதல் நாள் சாயந்தரம் விண்ணப்பம் பண்றான். ஆச்சாரியர் பரம கிருபையோட நாளைக்கு தீர்த்தா மாட்டுவான்னு சொல்லி கிருபையோட நமக்கு பண்ணி வைக்கிற அப்படின்னாக்கா அதாவது நமக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பெரிய புருஷார்த்தமான ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கே அந்தமிலா பேரன் அழிவில்லாத லோகம், இந்த ஜீவாத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அந்த லோகத்திலே நாம் சென்று எம்பெருமானை அனுபவித்து ஆச்சாரிய கூட்டத்தினோட நாமும் நம்முடைய பாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் நம்ம வம்சாவழி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாகநிவச நம்பீரான நாம் அனுபவிக்க போறோம், யுகம் யுகமா அனுபவிக்க போறோம். அப்படி பெரிய புருஷார்த்தத்துக்கு இந்த ஆச்சாரர்கள் க்ஷண மாத்திரத்திலே நமக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்துறான்னா இவாளுடைய அந்த ஔதாரிய குணத்தை நாம் எப்படி சொல்லுவது பார்த்திருக்கா. ஆட்டோல வந்து இறங்கி கிளிகளின் பின்பக்கம் போய் காலல் மென்று ஒரு நிமிஷம் வந்து சங்கல்பத்தை பண்ணி உள்கங்கை பிரால் பண்ணி வைக்க சங்கல்பத்தை பண்ணிட்டு தீர்த்த கோட்டி ஆன உடனே ஆச்சாரியர் நமக்கு வந்து ஒரு சமாசனமோ இல்ல ஒரு சரணாகதியோ பண்ணி வைக்கிறான்னாக்கா ஒரு நிமிஷத்திலே பண்ணி வைக்கிறான்னாக்கா இது வந்து அவ இந்த பெருமாள் சர்வேஸ்வரன் அவளை நியமிச்சிருக்கார். அவளும் பரம கிருபையோட நமக்கும் இந்த ஜீவனை வீணடிக்க கூடாது, இது பெருமாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கினுடைய நமக்கு வந்து அவ வந்து ரொம்ப அனுகிரகத்தோட இந்த பரநியாசத்தை பண்ணி வைக்கிறான். அப்படின்னா பெருமாள் எவ்வளவு எப்பளை கிருபை பண்ணிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம் இன்னைக்கு முடியாது நாளைக்குவா நாளைக்குவான்னு சொல்லலாம், ஆனா அவா இப்ப விட்டான் இவன் திரும்பி வரமாட்டான், ஜீவன் வீணா போயிடும், பெருமாளை வஸ்து பெருமாளே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட அதுவே சம்பிரதாய கைங்கரியமாகவும் பிரதான கைங்கரியமாகவும் எடுத்துக்கொண்டு இந்த ஆச்சாரியர்கள் பரம கிருபையோடே நமக்கு இந்த ஒரு அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறார். அவளுக்கு நம் தன்யவாதங்கள் நம் சீம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி இந்த மூன்று விதமான நிஷ்டை சாதிக்கப்பட்டது. இங்கே பிரபத்தியின் அங்கமான நாலு வகைகள் சாதிச்சார், ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, அப்புறம் ஆச்சாரிய நிஷ்டை. அதாவது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ கீழ்பட்டவா இருந்தாலும் அனுஷ்டானத்திலே நமக்கு கிருப்பையோடு இவர்கள் பண்ணி வைக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு திடீர்னு வரும் சுவாமி அவருக்கு 75 வயசாயிடுத்து, ஆனால் எங்கே உத்தியோகத்திறந்தே ஆச்சாரம் கிட்டமே வரவே இல்லை. இப்போ திடீர்னு ஏதோ கொஞ்சம் உடம்பு திரும்பி முடியாமல் போயிட்டு தெரியன்னு பரமபதிச்சிருவான்னு டாக்டர்கள் சொல்றா. அதனால இது கோத்திரம், இதுதான் அவருடைய வம்சவியோட திருநாமம்னு சொல்லி ஃபோனில் சொல்கிற ஆச்சாரியாள்கிட்ட சில சமயங்களில் சிஷ்யவர்க்கங்கள் அதை கேட்டு அடியேன்னு ஏதோ ஆபத்பரநியாசம் பண்ணணும் போல இருக்கே, வா கொஞ்சம் முடியாமல் இருக்கிறான்னு சொன்ன ஆச்சாரியனும் பரம கிருப்பையோட அப்பொழுதே பெருமாள்கிட்ட போய் இந்த இந்த ஜீவனை காப்பாத்து ரக்ஷி எம்பெருமானேன்னு அந்த ஜீவன் இவர் எதிர்க்க எல்லாமே சேவிக்காது இருக்கும் போதே கிருப்பையோட இவர்கள் பெருமாளிடத்தை ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அப்படின்னாக்கா, அவருடைய ஔதாரிய குணத்தை நாம் எப்படி சொல்லுவது? எங்கேயோ இருக்கான் சிஷ்யன், ஆனால் எனக்கு பண்ணி வைங்கன்னு அவன் கேட்கல, அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கேட்கிறார். அதாவது ஆழ்வார் சாதிச்சார், கூடி கூடி உற்றாகள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்துன்னர். அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் வெசுன் இருப்பா, அவன் வந்து மறிக்க போறான்னு தெரிஞ்சவன் அவனை பத்தி நல்லதா சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் ஆசைவா தசகத்துல. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்ட்டு அவருடைய பந்துக்கள் அனைத்தும் ஆச்சாரிட்ட ஒரு பிரார்த்தனையின் பண்ண பேரில் இவா அந்த ஜீவனையும் பெருமாளுடைய ஒப்படைக்கிற பொறுப்பை இந்த ஆச்சாரியர் ஏத்துன்னு இருக்கான். அடுத்தது அடுத்த பதியில பார்க்கலாம். அடியன் இப்ப மூன்று விதமான நிஷ்டை நம்ம பார்த்தோம், சொனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை. சொனிஷ்டையிலே நாமே பெருமாள் பிரார்த்தனை பண்ணி சரணடைகிறது, உக்தி நிஷ்டையிலே மந்திரங்களை ஆச்சாரியால் சொல்ல சொல்ல நாம் அணு உச்சாரணம் பண்ணி நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது, மூணாவது நமக்கோசரம் நம் பிரார்த்தனையின் பேரு ஆச்சாரியன் நமக்காக பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணி நம்முடைய ஆத்மாவை ஒப்படைக்கிறது, இதுதான் ஆச்சார நிஷ்டை. அடுத்தது பாகவத நிஷ்டைன்னு ஒன்று சாதிக்கிறா பிரிவா. அந்த பதத்தை பார்க்க, களவழிவாரவர் என்ன இசைந்தவர்க்கும் அப்படின்னர். இசைந்தவர் அதாவது பூர்ணமான அதிகாரியா இருக்கணும். அவா யாரு இந்த பாகவத நிஷ்டை பண்ணி வைக்கிறாளோ சிறந்த அனுஷ்டாதாவாக ஆச்சாரசீலராக பூர்ண வேதாத்தியனம் பண்ணி பூர்ண அதிகாரியாக காலக்ஷேபாதிகள் பண்ணிருக்கிறவாளாக உள்ள பரம பாகவதர் ஒருத்தர் நமக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ஒரு சரணாகதி அனுஷ்டிச்சா அப்படின்னாக்கா, அவருடைய சரணாகதியை நாம் அடங்கி போறோம். எப்படின்னா இந்த ஒரு விதமான சரணாகதிக்கும் பெருமாள் இந்த ஜீவனை ரட்சிக்கிறான் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்றது. ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை, பாகவத நிஷ்டை. அதாவது நமக்கு செய்து வைக்க வேண்டிய களவழிவார் இவர் என்ன, இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாவை நாம் திருடக்கூடாது, அபகரிக்க கூடாது. ஏன்னா இது பெருமாளை சேர்ந்த வஸ்து. அதனாலே நம்ம இந்த கோபுத்த வர்ணத்தை சாதிக்கும் போது இந்த வஸ்துவை அவனிடத்தே காப்பாளனா நியமிக்க வேண்டும், அவனிடத்தே ஒப்படைக்க வேண்டும்னு பார்த்தோம் நம்ம. ஆனா சில பேருக்கு களவு கொண்டு போறதுன்னு ஒரு எண்ணம் உண்டு, இந்த ஆத்மாவை அபகரிக்க கூடாது, இது இவருடைய பெருமாளுடைய வஸ்துன்ற ஸ்திதி, வஸ்து என்ற பெருமாளுடைய வஸ்து என்ற ஒரு நினைப்பு இருந்துருக்கணும் அவளுக்கு. அதாவது சுவாமி தேசிகனோட வாக்கில் சொன்னாக்கா, எனக்கு யான் உரியேன் அல்லேன்னு சாதிச்சார் தேசிக பிரபந்தத்தில், எனக்கு யான் உரியேன் அல்லேன் அப்படின்னு சாய்க்கிறார். இன்னும் சாய்ச்சர், எனதென்பதும் யான் என்பதுமின்றி தனதன்று தன்னையும் காணாது அப்படின்னர். எனது என்பது ஒரு விஷயம் கிடையாது, யான் என்பது விஷயமே கிடையாது, தனது என்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படி சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது எல்லா ஜீவாத்மாவும் எல்லா சேத்தனா சேத்தனங்களும் பெருமாளுக்கு அடிமைப்பட்டது அப்படின்னு சாய்கிறார். நம்ம நீ என்ற பதமே கிடையாது, எம்பெருமான் என்ற பதம் மட்டும் இருக்கு, அவன் பதத்துக்கீடே இந்த ஜீவர்கள் சேத்தன அச்சேத்தன வஸ்துகள் எல்லாம் அடக்கம் அப்படின்னு சாய்கிறதுக்கு தான் சொல்ற. அதாவது எனக்கு யான் எனது என்ற மகங்காரம் இருக்கவே கூடாதுன்னு சாய்கிறார் அந்த இடத்துல. அதனால கலவுழி இந்த ஆத்மாவை களவு கொண்டு போறவர்கள் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இது பெருமாளுடைய வஸ்து, அவன் ஒருவனே இதை ரட்சிக்க கடவன் சொல்றதுக்குதான் சாதிச்சாருங்க. களவழிவார் இசைந்தவர் சாதிச்சாச்சு. ஏற்கனவே அவர்தான் இசைந்தவர் தான் இங்க பாகவத நிஷ்டைக்கு பெரிவா உதாரணம் காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தாக்கா காவலராம்னு சாதிச்ச ஒரு பதத்தை எடுத்து, எதற்கு காவலர் அப்படின்னு கேட்டாக்கா இந்த பாசுர பிரயோகத்துல ஒரு அன்வயம் பண்ணிக்கணும் நம்ம. அளவுடையார் அடைந்தார்க்கும் மகார மெய்யெழுத்து வருது, அதன் உரையே கொண்டவர்க்கும் ஒரு மெய்யெழுத்து வருது, வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து வருது. அடுத்தது பாகவத நிஷ்டைக்கு களவழிவாரவரன் இசைந்தவர்க்கும் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து வருது. கடைசியில இந்த நான்கு விதமான மெய்யெழுத்து போற இவர்க்கும் அவர்க்கும் இவர்க்கும் போட்டு வர, இவா எல்லாருக்கும் காவலராம்னு ஒரு பதம் சாய்ச்சர். இவா எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர், அதாவது நான்கு விதமான பிரபத்தி அனுஷ்டிக்கிறார். இத ஒரு விதமான பிரபத்தி அனுஷ்டித்தாலே பெருமான் நமக்கு சரண் கொடுத்துடுறான். அதான் சாய்ச்சி எப்படி இந்த பாசுரத்தை அன்மயப்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா, அளவுடையார் அடைந்தார்க்கும் காவலராம், அதன் உரையை கொண்டவர்க்கும் காவலராம், வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் காவலராம், களவழிவாரவரன் இசைந்தவர்க்கும் காவலராம். நான்கு விதமான பிரபத்தி அனுஷ்டிக்கிறாளே, இது ஒரு பிரபத்தி அனுஷ்டித்தவாளுக்கு இவர் இவன் காவலன். இப்படிப்பட்ட லோகத்துக்கு காவலனாய் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றக்கூடிய பெரும் காவலனாய் இருக்கக்கூடியவர் அவர் யாருன்னு கேட்டா அவர்தான் வரதர் அப்படின்னர் சுவாமி தேசிகன். அவர் வரதர் மட்டுமில்ல அருள்வரதர்னு சாதிச்சார். அருள்வரதர் மட்டுமில்ல சுவாமி, துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு சாதிச்சார். இன்னும் ஒருபடி மேல போனாக்கா அவர்தான் காவலராம், அவர் யாருன்னு கேட்டா துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இந்த துளவமுடி அருள்வரதர்னா என்ன? துளவம்னா திருத்துழாய சாதிக்கிறீங்க, முடி அருள்வரதர்னா சிரசிலே சாதிச்சிருக்கார். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த திருத்துழாய சாத்தின்றிருக்கிற அருள்வரதர் நிலையில, அதாவது துவக்கில் எனை வைத்தேனே கொண்டு அவர் திருவிழிய எண்ணெய் வச்சுட்டேன் அப்படின்னு சாய்க்கிறார். திருத்துழாயே இந்த பாசுரத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த திருத்துழாய் ரொம்ப விசேஷமானது, நம்மாழ்வாருக்கு பிடிக்கும்ன்ட்டு பெருமாளுக்கு தெரியுமா? இங்க ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சொன்னாதான் இந்த துளவமுடி அருள்வரதற்கு நான் கரெக்டா வியாக்கியான மனசுல பிரதிஷ்டை ஆகும். அதாவது தோழில மேலும் நன்மார்பின் மேலும் சுடருமுடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துடாய் உடையம்மான் அப்படின்னர். அதாவது பெருமாள் சுவாமி நம்மாழ்வார்க்கு திருத்துழாய் பிடிக்கும், பெருமாள் தான் தகப்பனான்னு வச்சுப்போம், சுவாமி நம்மாழ்வார் குழந்தைன்னு வச்சுப்போம். ஒரு அப்பாவை நோக்கி குழந்தை தவழ்ந்துட்டு வருது, நம்மாழ்வார் என்ற குழந்தை பெரிய பரமபுருஷனான பெருமாளை நோக்கி வருந்து, ஆனா நம்மாழ்வாருக்கு திருத்துழாய் பிடிக்கும்னு அவர் பாசுரத்திலே நமக்கு தெரியுது. எப்படின்னா பெருமாளுக்கும் திருத்துழாய் பிடிக்கும், அவ பாரு பெருமாள் திருத்துழாய் சாத்தின்னு நம்மாழ்வார் நம்புறார். ஒரு குழந்தை ஓடி வரும்போது அப்பா காலை கட்டின்னு எழுந்திருக்கும். அப்போ முதல்ல குழந்தை திருவடியை தொடர்ந்து வந்து வந்த உடனே பார்த்தா திருவடிய பெருமாள் திருவடியை அந்த நம்மாழ்வார் என்ற குழந்தை பார்க்கறது, பார்க்கும்போது அடடா என்ன இந்த பெருமாளுக்கு திருத்துழா பிடிக்குமே, திருவடி மேலே திருத்துழா இல்லையே அப்படின்னு நேர். தாளின மேலும் புடந்த தன்னந்துழாய் உடையம்மான் போட்டார். தாளினை மேலும் புடந்த தன்னந்துழாய் உடையம்மான் ரொம்ப அழகா சாகிறார் அங்க. அடுத்தது பார்த்தார், ஒரு குழந்தைய குனிஞ்சு அப்பா எடுக்கிறார். அப்பா எடுத்த உடனே இவரு கைக்கு தலைக்கு மேல தூக்கி குழந்தைய பாக்குற. பார்க்கும்போது பார்த்தா சிறுசிலே திருத்துழாய் இருந்தாதான் நம்மாழ்வாக்கு திருப்தி. பார்த்தர் தோழிலமை நன்மார்பில் மேலும் சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி சுடருமுடி மேலும் அப்படின்னர். சுடருமுடி மேலும் திருத்துழா வச்சுருக்கான், அதுதான் இங்க துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு பார்த்தார். அது மட்டுமா, தலைக்கு மேல குழந்தைய தூக்கின அப்பா என்ன பண்ணுவார், குழந்தைய திருமார்புக்கு மேல இறக்குவார். அடுத்தது இறக்க உடனே பார்த்தா அந்த குழந்தை பார்க்கல, தோழிய திருத்துழா இல்லையே அப்படின்னு நினைச்சிட போறதுன்னு பெருமாள் தோழின மேலும்னு திருத்துழா காத்தினாராம். அடுத்தது பார்த்தா மார்பிளை எடுக்கி அணைச்சிக்கிற பாசத்தோட அணைச்சிக்கும் போது பார்த்தா திருமார்பிளை திருச்சுவா இல்லையே நினைச்சிட போறதேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைக்க போறதேன்னு சொல்லிட்டு தோழித மேலும் நன்மார்பில் மேலும் சுடர் முடி மேலும் மூன்று இடத்த சாத்தினர். அப்புறம் பார்த்தார் குழந்தை இறக்கி விட்டா திருவடியில் இறங்க நடந்து போகும்போது தாளினமேனும் உழந்த தன்னந்துடாய் உடையம்மான் அப்படின்னு சாகிறார். அதாவது திருத்துழாய்க்கு இந்த திருத்துழாய சாத்தின்னு இருக்கிற துளவமுடி அருள் வரதர். எப்படி நம்மாழ்வார் அனுபவிச்சாரோ அதே ரீதியிலே சுவாமி தேசிகனும் இங்கே திருத்துழாய சாத்தின்றக்கு அருள் வரதர் துவக்கில் எனை வைத்தேனே, எனையாகிய சுவாமி தேசிகன் எனையாகிய இந்த ஜீவாத்மாவை நான் அவர் திருவடிகளை வைத்தேனேன்ட்டு இங்க வந்து பாசுரத்தை அன்வயப்படுத்துறார். இப்ப நாம் இந்த பாசுரத்தை பார்த்த முக்கிய விஷயங்களானது பிரபத்திக்கு நான்கு வகைகள், பிரபத்தியின் நான்கு வகைகளை பார்த்தோம். ஒன்னு அளவடையார் அடைந்தார்க்கும் சுனிஷ்டை, அதன் உரையே கொண்டவர்க்கும் உக்தி நிஷ்டை, வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும் ஆச்சார நிஷ்டை சாதிச்சர். அடுத்தது களவழிவார் யமரென்ன இசைந்தவர்க்கும் ஆகிய பாகவத நிஷ்டை. இவா இது எது ஒன்னு அனுஷ்டிச்சாலும் இவர் காவலராம். எவர் காவலராம்னு கேட்டா திருத்துழா சாத்தின்றிருக்க தொழவுமுடி பரம கிருபாலுவான அனுகிரகசீலராயிருக்கக்கூடிய அருள்வரதர் இவர் வந்து காவலராயிருக்கார். இப்படி காவலராயிருக்கக்கூடியவருடைய திருவடியிலே என்னை வைத்தேனே என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை திருவுள்ளப்பத்தர். அடுத்த பாசுரத்தை நாம் நாளைக்கு சேர்க்கலாம். அடியன் தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிடே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.